சர்வேபியா நமஸ்கார. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே சன்னிதத்தாம் சதாஹிருதீம். கோதாஸ்துதியில 19வது ஸ்லோகம். துங்கைரகிருத்ரிமகிரஸ்வஜமுத்தமாங்கை யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி துங்கைரகிருத்ரிமகிரஸ்வயமுத்தமாங்கை யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி. எம்பெருமான ஸ்ரீபதியா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன வேதம் எப்பவுமே சர்வகந்தன், சர்வரசன் இப்படியெல்லாம் எப்பவும் கொண்டாடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவான் சர்வகந்தன் வேதம் தன்னை வர்ணிச்சப்ப கூட அதை விரும்பாமல் வேற ஏதோ ஒரு வாசனைக்கு இஷ்டப்பட்டு அவன் அதை எதிர்பார்த்து காத்துருக்கானா. இந்த சர்வகந்தனை விரும்ப சர்வகந்தத்துவத்தை விரும்பாம வேறு வாசனை ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு அந்த வாசனையை விரும்புகிறான்னா அது எதா இருக்கும்? சாக்ஷாத் ஹே கோதாதேவியே, நீ சூடி கொடுத்த மாலையிலேருந்து வரக்கூடிய வாசனையை தான் அவன் எதிர்பார்த்து காத்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அகிருத்ரிம கிரகா வேதங்கள், அதுவும் அகிருத்ரிம கிரகனா அபௌருஷயத்துவம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல யாராலையும் உருவாக்கப்படாத நையாயிக்கால்லாம் சொல்ற மாதிரி யாராலையும் நையாயிக்கால் வேதத்தை பௌருஷயம்னு சொல்ற. ஆனா வேதாந்திகள் அதை கண்டிச்சுடுறா இல்லையா, வேதம் அபௌருஷயம், யாராலையும் உருவாக்கப்படாத ஒண்ணு இல்லையா, ஆணுபூர்வியா வந்துட்டு இருக்கு அது. அப்படி அகிருத்ரிம கிரகா யாராலையும் உண்டாக்கப்படாத அந்த வேதங்கள் துங்கைகி உயர்ந்ததான உத்தமாங்கைகி, அதுவும் வேதத்தினுடைய உத்தமம் எதுன்னு அதனுடைய சிரசா இருக்கக்கூடிய உபனிஷத்து, அந்த உபனிஷத்துக்களாலே யம் சர்வகந்தா இதி சாதரம் ஸ்வயம் உத்வகந்தி, எந்த பகவான எல்லா விதமான கந்தமும் உடையவன்னு சாதரம் ஸ்வயம் உத்வகந்தி, அன்போடு எப்பவும் தாமே வந்து தாமாகவே உத்வகந்தி ஏற்றுக்கொள்கின்றனவோ அப்படின்னா எப்பவும் கொண்டாடின்றிருக்கோ, சோபி துவதிய குட்டிலாலக, அந்த பகவானோ துவதிய குட்டிலாலக, உன்னுடைய அலாலையா சுருண்டு இருக்கக்கூடிய அந்த அழக பாரம் இல்லையா, அந்த அழக பாரம்னா என்ன அர்த்தம், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேசங்கள்னு அர்த்தம், அந்த கேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குந்தலங்கள், அந்த குந்தலங்கள்னாலே வாசிதாபிகி மாலிகாபிகி, மனமூட்டப்பட்ட அந்த மாளிகைகளால், மாலிகாபினா அந்த மாலைகள்னால அந்யம் ஆமோதம் அதிகச்சதி, வேறு விதமான ஒரு வாசனையை அடைகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய பதார்த்தம். வேதம் அபௌருஷயம், அந்த அபௌருஷயமா இருக்கக்கூடிய வேதத்துல எப்பவும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சர்வகந்தன் சொல்றது. அதுவும் எங்க அப்படின்னா சாண்டுல்ய உபனிஷத்து, சர்வகந்தா சர்வரசஹா இப்படிலாம் சாண்டுல்ய உபனிஷத்துல சொல்லிட்டு இருக்கு. உத்வகந்தி அப்படின்னா உச்சியில் வைத்து கொண்டாடுவர்னு அர்த்தம். இந்த சர்வகந்தா சர்வரசகான்னு வேதம் எப்பவும் சாதரம் உத்வகந்தி, எப்பவும் அவனை சிரசில் வச்சுன்னு கொண்டாடின் இருக்கு அந்த எம்பெருமான. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆமோதம் அந்யம் அதிகச்சதி, இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் உன்னுடைய மாலையிலிருந்து வர வாசனைக்காக எதிர்பார்த்துருக்கான் இல்லையா. வேதங்கள் அபௌருஷயங்கள், அந்த அபௌருஷயம் தன்னுடைய வேதம், அந்த அபௌருஷயமா இருக்கக்கூடிய வேதம் என்ன பண்றது அப்படின்னா எம்பெருமான எப்பவுமே ஸ்துதி பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி ஸ்துதி பண்றதுன்னா அவன் மேல அதுகளுக்கு வேதத்துக்கு காதல் அதிகமா, ஏன்னா ஸ்ருதி தேவின்னு சொல்றா இல்லையா, வேதத்தை பெண்பாலாக்கி பேசுறதுன்றது கவிகளுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. அவன் தான் நாயகன், அந்த தன்னுடைய நாயகனான பகவான எப்பவுமே அதுங்க ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கு. அப்படி பகவான் பேர்ல கொண்ட காதல்னால அவனை எப்பவுமே சாதாரண உத்வாந்தி அவனை சர்வகந்தகா சர்வரசகான்னு திரும்ப திரும்ப சொல்றது இல்லையா. உலக வழக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா. எதை ரொம்ப ஆதரிக்கிறோமோ, ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு நாம அவனை ஆதரிச்சோம்னா அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம், அவன் நல்லவன் அவன் நல்லவன் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. அத மாதிரி வேதம் பெருமாளை ரொம்ப ஆதரிக்கிறபடினால சர்வகந்தகா சர்வகரசகான்னு சாதரம் உத்வகந்தின்னார் சுவாமி தேசிகன். அப்படி திருப்பி திருப்பி திருப்பி அந்த வேதம் அவனை சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறபடினால அது கூட அவாப்த சமஸ்தனா காமனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அது கூட ஏற்றதா இல்லையா. ஏன் அப்படின்னா அவன் வேற எதுக்கும் ஆசைப்படுறானா, ஸ்வயம் இல்லையா, ஸ்வயம் அவாப்த சமஸ்த காமனா இருந்தாலும் கூட துவதிய குட்டிலா அழக வாசிதாபிகி, உன்னுடைய அழக பாரத்திலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய அவாப்த ஸ்வரூபத்துக்கே அவாப்த சமஸ்த காமனாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சொரூபத்துக்கே விரோதமா இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை கூட அவன் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கானா. எதனால, உன்னுடைய ஒரு விசேஷத்தினால இல்லையா. சுபாவ வக்ராண்ய அழகாணி தாசாம்னு, எப்படி உன்னுடைய கேசங்கள்லாம் சுருண்டிருக்கோ அத மாதிரி வாசனையும் சுருண்டு சுருண்டு விழுறதான் அழகா வர்ணிச்சாள். அப்படி அழகோட இருக்கக்கூடிய சுபாவம் உன்னுடைய சுபாவம், அப்பேற்பட்ட அந்த அழகுக்கு அவன் அடிபணிஞ்சு இருக்கானா. எப்ப வரும், எப்ப எப்ப அந்த வாசனையை முக நுகரலாம் அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கானா. அதனால எம்பெருமான் வேதம் சொன்னப்ப கூட அவன் சர்வகந்தன் ஏத்துக்கலையாம். உன்னுடைய மாலையை அவன் சூடிந்ததுக்கு பிறகுதான் அவன் சர்வகந்தத்துவமே அவன்கிட்ட இருக்குன்றத அவன் உணர்ந்துக்கிறான் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.